வாசல் திறக்குதே மெல்ல மெல்ல விரது திறனதையும் தனா துள்ளுகின்ற பொழுது இனிய கீர்த்தனா நான் உன்னுள்ளே உன்னுள்ளே சிலையின் மொழிகளை பழகலா கஜிராஹோ கனவிலோ சிற்பம் கண்ணில் மிதக்குதே அறியாதோர் மனதிலே ரகசிய வாசல் திறக்குதே சிய வாசல் திறக்குதே.